திருமலை சதுர்வேத சதக்ரது நாவல் பாக்கம் அக்னிஹோத்திரம் சோமயாதி நாராயண தாதையார்ய மகாதேசிகனுடைய வைபவத்தை இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். முதலிலே அவருடைய சங்கிரக தனியம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனஹ. இதனுடைய அர்த்தம், நாராயணாச்சாரியர் என்பவர் ஞான சமுத்திரமாக எழுந்தருளியிருந்தார். அவர் எப்பொழுதும் அக்னிகள் மூலமாக ஆஹிதாக்னியாக நித்யாக்னிஹோத்திரியாக எழுந்திருந்தபடியினாலே அக்னிகள் மூலமாக ஹஜக்ரீவ ஆராதனத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவரை நான் ஆசிரியிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அவருடைய நிகழ்ச்சிகள், அவருடைய சரித்திரத்திலே சில நிகழ்ச்சிகள் இப்பொழுது நாம் ரசிக்கப் போகிறோம். அவருக்கு இன்றைக்கு 133வது திருநட்சத்திரம் நடந்து வருகிறது. இவருடைய சதாபிஷேக மகோத்சவம் நாவல் பாக்கத்திலே நடந்த போது முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் என்ன பண்ணினார், யாருமே எதிர்பார்க்கவில்லை, அகோபில மடத்து யானையையும் யானை பாகனையும் நாவல் பாக்கம் கிராமத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த ஊரிலே நிறைய பேருக்கு யானையே பார்த்ததே கிடையாது, யானை பற்றிய எதுவுமே தெரியாது. நிறைய இதரர்கள் இருக்கிற ஊர் அது. அவர்களெல்லாம் பார்த்து வியந்தார்கள், இது என்ன நம் ஊருக்கு யானை வருகிறது என்று. அன்றைய தினம் உற்சவத்திலே பெருமாளுக்கு திருவீதி புறப்பாடு. ஏனென்றால் அதே தினம்தான் நாவல் பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகனுடைய திருநட்சத்திரமும் நடக்கிறது. 180 திருநட்சத்திர பூர்த்தி அவருக்கு. அதற்காக கோவிலிலே இருக்கிற பெருமாளுக்கு திருவீதி புறப்பாடு நடக்கிறது. அந்த புறப்பாட்டிலே கோஷ்டிக்கு முன்னதாக அகோமிலமடத்து யானையும் சென்றது திருவீதியிலே. அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஊரில் அதுதான் முதல் தடவை, இதுவரையில் அதுதான் கடைசி தடவையும் கூட. இதிலிருந்து என்ன தெரிகிறது, முக்கூர் அழகிய சிங்கர் இந்த சுவாமியினுடைய சதாபிஷேக வைபவத்தை கோலாகலமாக நடத்த விரும்பினார் என்று தெரிகிறது. இந்த சுவாமி பிரதிதினமும் 2 வேளையும் அக்னிஹோத்திரம் அனுஷ்டித்து வந்தார். அதை எப்பொழுது ஆரம்பித்தார் என்றால், ஒரு வ்யய வருஷத்திலே. இவருக்கு இந்த விஷயத்திலே ஸ்ரௌத பிரயோகங்களிலே ஆச்சாரியனாக இருந்தவர் திருக்குடந்தை அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரிய சுவாமி. இந்த சுவாமி ஏற்கனவே யாகங்களை எல்லாம் அனுஷ்டித்து புகழ் பெற்றவர். அவரை வரவழைத்து அக்னியாதானம் என்பதை பண்ணிக்கொண்டு நித்யாக்னிஹோத்திரத்தை ஆரம்பித்தார். ஒரு சமயத்திலே தர்ஷ பூர்ணமாச இஷ்டி நடந்து கொண்டிருக்கிற நாளிலே அதன் மூலமாக யஜ்ஞவராக ஆராதனம் நடந்து கொண்டிருக்கிற நாளிலே அந்த திருக்குடந்தை தாத்து சுவாமியும் இவருடைய கிரகத்திலே எழுந்தருளி இருந்த நாளிலே இந்த சுவாமிக்கு பேரக்குழந்தை வேற்றூரிலே பிறந்த செய்தி வந்தது. அதனாலே அந்த குழந்தைக்கு யஜ்ஞவராகன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தாத்து சுவாமியே நியமித்து விட்டார். அதன்படியே குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த சுவாமியினுடைய தனியன் இயற்றியவர் யார் என்றால், அவரே ஒரு பெரிய வித்வான், அனுஷ்டாதா, கர்மடர். தானேயோ கூட சோமயாகம் பண்ண வேண்டும் என்று பாரித்து இதே திருக்குடந்தை தாத்தாச்சாரிய சுவாமியிடம் சௌத பிரயோகங்களை எல்லாம் கற்றுக்கொண்டவர், அனுஷ்டாதா, நியம நிஷ்டையோடு வாழ்ந்தவர் கொத்திமங்கலம் சுவாமி. அவர் இந்த சுவாமிக்கு தனியனை ஏற்றி கொடுத்தார். அந்த தனியனை ஒரு தடவை சேவிப்போம், பெரியவர்களுடைய தனியனை சேவிக்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமத் ஸ்ரீசைல வம்சாதி அனககுணநிதேஹே நீலமேகாக்கிய சூரேஹே தாத்தா ஸ்ரீயாதவாப்த ஸ்ருதி சிகர யுகம் சாங்க விஜான பூர்ணம் ஸ்ரீவாசாத் தாத்த சூரேர் நிஜ பித்ரு சஹஜாத் ஆப்த மந்திர பிரதானம் ஸ்ரீமன்நாராயணாக்கியம் சதமக குலஜம் பாவையே தாத்தயார்யம் என்று தனியனை எழுதி இவருடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். இவரிடம் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த காலட்சேபம் பண்ணின சிஷ்யர்கள் இந்த தனியனை சொல்லிக்கொண்டு காலட்சேபங்களை பண்ணி வந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சுவாமி சோம யாகத்தை அனுஷ்டித்தார். அதற்கு பிறகு இதே சிஷ்யர்கள் அந்த கொத்திமங்கலம் சுவாமியிடமே சென்று, இவர் சோம யாகம் அனுஷ்டித்திருக்கிறாரே, அது பெரிய அரும் பெரும் செயலாயிற்று, ஆனால் அதை பற்றி இந்த தனியனில ஒரு பிரஸ்தாபமும் இல்லை, ஏனென்றால் தனியன் அதற்கு முன்னமேயே ஏற்றப்பட்டது, அதனாலே அதையும் சேர்த்து வைத்து இந்த தனியனில் மாறுதல் பண்ணித்தர முடியுமா என்று அவரிடம் பிரார்த்தித்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையின்படியே ஒரு சிறிய மாறுதலை பண்ணினார். கடைசியிலே இருந்த தாத்தயார்யம் என்கிற பதத்தை யாய ஜூக்கம் என்று மாற்றி கொடுத்தார். இது இந்த தனியனை சொல்லி வாருங்கள் என்று. அதுதான் இப்பொழுது அவருடைய தனியனாக நிலைத்திருக்கிறது. இந்த சுவாமிக்கு மங்கள ஸ்லோகத்தை, அதாவது இந்த சுவாமி விஷயமாக சுமார் 12 ஸ்லோகங்களிலே ஒரு மங்களத்தை இயற்றியவர் யார் என்றால், ஸ்ரீபெரும்புதூர் வாத்தியார் கிருஷ்ணமாச்சார் சுவாமி என்கிற மகா பண்டிதர். தானே நிறைய சாஸ்திர வைதுஷ்யம் காரணமாக விருதங்களை பெற்றவர், பிரசித்தராக இருந்த NSR சுவாமியினுடைய திருத்தகப்பனார். இவர் ஸ்ரீபெரும்புதூர் கலாசாலையிலே நியாயசாஸ்திர அத்தியாபகராக இருந்த பொழுது இவரிடம் நியாயசாஸ்திரம் வாசித்து பின்னாலே பெரும் புகழ் எய்தினவர்கள் பலர். ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் உள்பட இன்னும் நிறைய வித்வான்கள், சில வித்வான்கள் பெயரை நாம் பின்னாலே இன்றைக்கே பார்க்க போகிறோம், அவர்கள் எல்லோரும் இந்த சுவாமியிடம் சாஸ்திரம் வாசித்தவர்கள். அவர் நம்முடைய யஜ்வா சுவாமி விஷயமாக ஒரு மங்கள கிரந்தத்தை ஏற்றினார். அதிலே முதல் ஸ்லோகம் ஸ்ரீசைல குல பாத்தோதி சந்திராய விமலாத்மனே நாராயணார்யவர்யாய யாயஜூகாய மங்களம் என்பது. இதிலே இந்த முதல் ஸ்லோகத்திலே அவருடைய குல பெருமையை வர்ணித்திருக்கிறார். திருமலை நம்பிகளுடைய குலம் அல்லவா என்று. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இவருடைய ஒவ்வொரு பெருமையை வர்ணித்து 12 ஸ்லோகங்களிலே 12 வித பெருமைகளை பாடியிருக்கிறார் இந்த வித்வான். முதலிலே குலப்பெருமை, இரண்டாவது ஸ்லோகத்திலே கல்வி பெருமை, மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய அருளை பெற்ற பெருமை, நாலாவது ஸ்லோகத்திலே இவருடைய ஆச்சார நிஷ்டையும் தர்மசாஸ்திராதிகளிலே நிஷ்கர்ஷம் பண்ணுகிற சாமர்த்தியமும் என்கிற பெருமை, அஞ்சாவது ஸ்லோகத்திலே குணப்பெருமை, ஆறாவதிலே கர்மயோக பெருமை, ஏழாவதிலே மற்றவர்களுடன் எளிமையுடன் பழகுகிற சௌசீல்ய பெருமை, எட்டாவதிலே அவதார பெருமை, முக்கியமாக அன்னையாரிய மகாதேசிகன் அவதரித்த அதே தினத்திலே சரியாக 100 ஆனவுடனே இவர் அவதரித்தார் என்கிற பெருமை, அதற்கடுத்த ஸ்லோகத்திலே இவர் அனுஷ்டித்த சோமயாகத்தினுடைய பெருமை, அடுத்தது தியான பெருமை, அடுத்தது ஆழ்வார்களின் அருளி செயலிலே இவர்களுக்கு இவருக்கு இருக்கிற ஈடுபாடு என்கிற பெருமை, கடைசி ஸ்லோகத்திலே சிஷ்யர்களை அவர் ரட்சிக்கிற பெருமை என்று 12 ஸ்லோகங்களை எழுதி இவரை புகழ்ந்து பாடி 13வது ஸ்லோகத்திலே பல ஸ்ருதியும் சொல்லி தலை கட்டியிருக்கிறார். இந்த சுவாமியிடம் வேதாத்தியனம் பண்ணினவர்கள் நிறைய பேர். அதிலே சில பேர் அதை தங்களுடைய பெருமையாக தங்களுடைய சரித்திரத்திலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். மைசூரிலே இருந்த பிரசித்த வித்வானான கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி அவருடைய சரித்திரத்தை எழுதுகிறவர்கள் இதை முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள், யஜ்வா சுவாமியிடம் வேதாத்தியனம் பண்ணினவர் என்று. அதே மாதிரி சோகத்தூர் பராங்குஷாச்சாரிய சுவாமி, இவருடைய பெயரிலே இன்றைக்கு டிரஸ்ட் கூட இருக்கிறது, சோகத்தூர் ராமானுஜாச்சாரிய சுவாமி இவருடைய சரித்திரத்தை எழுதும் பொழுது இதை குறிப்பிட்டிருக்கிறார், நாவல் பாக்கம் யஜ்வா சுவாமியிடம் அத்தியனம் பண்ணியிருக்கிறார் என்று. அதே மாதிரி வலையப்பேட்டை ராமானுஜாச்சாரிய சுவாமி, இவரை வேதமூர்த்தி என்று புகழ்கிறார்கள். ஏனென்றால் நிறைய பேருக்கு அவர் வேதத்தை அத்தியாபனம் பண்ணி வைத்திருக்கிறார், தன்னுடைய 5 குமாரர்களுக்கும் வேதாத்தியனத்தை பூர்த்தியாக பண்ணி வைத்திருக்கிறார். அவர் அடியனிடம் சாதிக்கிற வழக்கம் உண்டு, அண்ணா என்று கூப்பிடுகிற வழக்கம் யஜ்வா சுவாமியை, அண்ணாவிடம் கற்றுக்கொண்டதுதான் அத்தனையும் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார். இந்த யஜ்வா சுவாமியினுடைய குமாரர் வரதாச்சாரிய சுவாமி அடியனுடைய தகப்பனார். பீராபுரம் வெங்கட தீட்சிதர் சுவாமி, இவர் நியாய சித்தாஞ்சனம் முதலிய கிரந்தங்களை தமிழிலே மொழிபெயர்க்கிற அளவுக்கு வைதுஷ்யம் கொண்டவர். இந்த மாதிரியாக பெரிய பெரிய புலவர்கள் பண்டிதர்கள் எல்லாம் இவரிடம் வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். இவரை போற்றி புகழ்ந்து பாராட்டி எத்தனையோ பேர் ஸ்லோகங்களை ஏற்றி இருக்கிறார்கள். அதிலே சிலவற்றை மட்டும் நான் இப்பொழுது குறிப்பிடலாம். NSR சுவாமி அக்ஷரானுகுணா என்கிற ஒரு கிரந்தம், அது ஸ்ரீபாஷ்ய விருத்தியான கிரந்தம், ஸ்ரீபாஷ்யத்தினுடைய விளக்கம் சம்ஸ்கிருதத்தில் இருப்பது. அந்த கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகத்திலே இந்த சுவாமி விஷயமாக ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறார். அடியனுடைய தகப்பனார் நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி ஸ்வயம் பிரகாசத்வாதம் என்கிற கிரந்தத்திலே இவரை பற்றி ஒரு ஸ்துதி ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். ரகு வரதாச்சாரிய சுவாமி என்பவர், இவரும் நாவல் பாக்கத்தை சேர்ந்தவர், இவர் 10 ஸ்லோகங்களிலே ஒரு மங்களம் எழுதியிருக்கிறார். ஸ்லோகங்கள் பிராசங்களோடு கூட அழகாக அமைந்திருக்கின்றன. அவர் நல்ல கவி. யஜ்ஞவராகாச்சார் சுவாமி, நாங்கள் எல்லாம் தொச்சு பெரியண்ணா என்று சொல்வோம், அவர் தன்னுடைய விசிஷ்டாத்வைத சரித்தம் என்கிற நூலிலேயும் இன்னும் சில முக்தக ஸ்லோகங்களிலேயும் இந்த சுவாமியை புகழ்ந்து பேசுகிறார். வீராபுரம் சடகோப தீட்சிதர் எங்களுக்கெல்லாம் ஒரு விதத்திலே அத்தானானவர், அவர் வேதார்த்த சங்கிரக தமிழ் உரை என்கிற நூலிலே இந்த சுவாமி விஷயமாக ஸ்துதி ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார். அக்னிஹோத்திரம் ம மதுராந்தகம் ஈச்சம்பாடி ஆறாவமுதாச்சார் சுவாமி அடியனுடைய அத்தான், நியாய பத்மம் என்கிற மீமாம்சா கிரந்தத்தை பதிப்பிடும் பொழுது ஆரம்பத்திலே இந்த சுவாமி விஷயமான ஸ்துதியை ஸ்லோக ரூபமாக ஏற்றிவிட்டு பிறகு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி இந்த சுவாமி பரம பதித்த பொழுது இவர் விஷயமாக சரம ஸ்லோகங்களை எழுதினவர்களிலே பிரதானம், அதாவது பத்திரிகையில் போடுகிற முதல் சரம ஸ்லோகங்களை எழுதினவர் நாவல் பாக்கம் ஐயா சுவாமி என்று பிரசித்தமாக எழுந்தருளி இருந்த மகாவித்வான். அது தவிர பின்னர் சரம ஸ்லோகங்களை எழுதி சமர்ப்பித்தவர்கள் பல பேர். அவர்களிலே மிக பிரசித்தர்களான உத்தமூர் சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, வில்லூர் ஆசுகவி சுவாமி இத்தியாதியாக மிக பிரசித்த பண்டிதர்கள் எல்லாம் இவரை ஸ்லாகித்து ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது முடிப்பதற்கு முன்னாக இவரை பற்றி ஒரு ஸ்லோகத்தை நாம் ரசிப்போம். இதை 4வது என்று சொல்வதற்கு காரணம், இன்றைய இந்த உபன்யாசத்திலே இதற்கு முன்னே முதலிலேயே இவரை பாராட்டுகிற ஒரு ஸ்லோகத்திலே ஆரம்பித்தோம். ஏற்கனவே மூன்று ஸ்லோகங்கள் அப்படி பார்த்தாயிற்று. இப்பொழுது நாலாவது. இந்த ஸ்லோகம் எங்கே இருக்கிறது என்றால், லக்ஷ்மி சஹஸ்ரம் என்ற ஒரு கிரந்தத்தை அரசாணிபாலை வெங்கடாச்சாரியர் என்கிற மகாகவி எழுதியிருக்கிறார். அதனுடைய தமிழ் உரையை அடியேன் வரைந்திருக்கிறேன். அது கூட அந்த அர்த்தங்கள் கூட விசேஷார்த்தங்கள் கூட இந்த யஜ்வா சுவாமியிடம் கற்றுக்கொண்டவைதான். யஜ்வா சுவாமி இந்த லக்ஷ்மி சஹஸ்ரம் என்பதற்கான தமிழ் அர்த்தத்தை பல பேருக்கு போதித்திருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த காவியங்களிலே மிகவும் ஈடுபாட்டோடு சொல்லிக் கொடுத்த காவியங்களிலே ஒன்று லக்ஷ்மி சஹஸ்ரம் என்பது. அவருக்கு இது ஓராண் வழியாக இந்த அர்த்தங்கள் வந்திருக்கின்றன. ஆராய்ந்து பார்த்தோமானால் எப்படி இருக்கிறது என்றால், இந்த லட்சுமி சஹஸ்ரத்தை இயற்றிய அரசாணிபாலை வெங்கடாத்வரி மூலமாகவே, அவருடைய தௌஹித்திர சந்ததி மூலமாக நாவல் பாக்கத்தாருக்கு இந்த விசேஷார்த்தங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிகிறது. அந்த ரீதியிலே இந்த யஜ்வா சுவாமியும் தாம் தம்முடைய முன்னோர்களிடமிருந்து கற்றிருந்த விசேஷார்த்தங்களை எல்லாம் தம்முடைய சிஷ்யர்களுக்கு போதித்தார். அதை கேட்டு அதன்படி எழுதின தமிழ் உரை இதிலே. இதிலே ஆரம்பத்திலே இந்த சுவாமியை ஸ்லாகித்து ஒரு ஸ்லோகம், யஜ்வேந்திர நாராயண தாத்தயாரியம் ஸ்வமனுகிரகம் மே யஸ்ய பிரசாதே நமமாபி சூக்ஷ்மா யத்னம் வினார்த்தா ஜடிதி புரந்தி. அப்பெல்லாம் இந்த யஜ்வேந்திரர் இருக்கிறாரே, யஜ்வ சிரேஷ்டரான நாராயண தாத்தையாரியர், அவரை சேவிப்பதற்கு முக்கியமாக ஒரு காரணம் உண்டு. அவருடைய அனுகிரகம் வாய்க்க பெற்றால் நமக்கு அதனாலே விசேஷ பலன்கள் உண்டு. என்ன என்றால், சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாம் காவியங்களிலும் சரி சாஸ்திரங்களிலும் சரி சில அர்த்தங்கள் நுட்பமாக இருக்கும், எல்லாருக்கும் சட்டென்று புரியாது. ஆனால் அந்த சூக்ஷ்மார்த்தங்களை எல்லாம் தன்னுடைய ஆச்சாரியர் பரம்பரை மூலமாக நிறைய சேகரித்து வைத்திருந்தார். இந்த யஜ்வா சுவாமி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு போதித்தார். அவரிடம் பாடம் கேட்டதன் பலனாக, அவருடைய அனுகிரகம் கிடைத்ததன் பலனாக, பெரிய முயற்சி இல்லாமலே விரைவாக சூக்ஷ்மார்த்தங்கள் எல்லாம் சிஷ்யர்களுக்கு புரிய ஆரம்பித்துவிடும். இந்த ஸ்லோகத்திலே யஜ்வா யச்சது யஸ்ய யத்ன என்று பாதாரம்ப பதங்கள் பிராசத்துடன் வந்திருக்கின்றன. லக்ஷ்மி சஹஸ்ரத்தை பற்றி எழுத வேண்டும் என்றால் பிராசம் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். ஏனென்றால் அந்த கவி அப்படி, அரசாணிபாலை வெங்கடாச்சாரியர் என்கிற கவி சிரேஷமும் பிராசமும் இல்லாமல் ஸ்லோகம் எழுத மாட்டார். அதனாலே அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை ஒருவர் எழுத வேண்டும் என்றால் அதிலேயும் அப்படி பிராசம் இருந்தாக வேண்டும். இப்படி இந்த ஸ்லோகமானது இந்த யஜ்வா நாராயண தாத்தையாரி மகாதேசிக சுவாமியை சூக்ஷ்ம அர்த்தங்களையெல்லாம் அறிந்தவர், தாமறிந்த சூக்ஷ்ம அர்த்தங்களை பிறருக்கும் அறிவித்தவர், அவருடைய அனுகிரகம் பெற்றவர்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக சூக்ஷ்ம அர்த்தங்கள் எல்லாம் குறிக்கும் என்றெல்லாம் சொல்லி அவரை பாராட்டுகிறது. இவ்வாறாக இன்றைக்கு திருமலை சதுர்வேத சதக்ரது நாவல் பாக்கம் அக்னிஹோத்திரம் சோமயாஜி நாராயண தாத்தையார்ய மகாதேசிகனை ஸ்மரிக்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிட்டியது. ஸ்ரீமதே நாராயண தாத்தையார்ய மகாதேசிகாய நமஹ. Thank you.